சுமந்த முல்லை தான வானவில்லின் பிள்ளை தான வண்ண வண்ணமயம் எல்லாம் கண்ணி கொண்டு வைத்தாளே கண்கள் என்னும் அம்பை கொண்டு நெஞ்சிலின்று தைத்தாளே தேன் சுமந்த முல்லை தான வானவில்லின் பிள்ளை தான வைத்தாரே கண்கள் என்னும் அம்பை கொண்டு நெஞ்சிலின்